இல்லை வணக்கம், நான் ஞானப்பிரகாசம் பேசுகிறேன். உங்களுடைய பதிவை பார்த்தேன். ஊடு பயிராக வைக்கிறதும் மாவை பொறுத்தவரை ஊடு பயிராக வைக்கிறதும் சிறப்பு தான். போதிய அளவு இடைவெளி வச்சு பயிர் வைக்கிறது, தனி பயிராக வச்சுருந்தாலும் ஊடு பயிராக வச்சுருந்தாலும் போதிய அளவு இடைவெளிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இடைவெளி இல்லாததுனால தான் பயிர் வந்து ஒரு நீண்ட கால அடிப்படையில் காய்ப்புக்கு வராமல் போகுது. நம்முடைய முன்னோர்களுடைய தமிழர் வேளாண்மை முறையில் பார்த்திங்கன்னா எல்லா பயிருக்கும் இடைவெளிங்கிறது தான் அந்த விளைச்சலை வந்து உண்டு பண்ணுது. அந்த ஆரோக்கியமான இடைவெளி தான் விளைச்சலை அதிகரிக்க உதவுது. அதுதான் உச்சபட்ச விளைச்சலையும் அதிகபட்ச விளைச்சலையும் ஆரோக்கியத்தையும் தீர்மானிக்குது. மிக உயர்ந்த தரமுள்ள விளைபொருட்களையும் தயாரிக்குது. சரிதானே? இது வந்து எந்த விஞ்ஞானியாலையும் மறுக்க முடியாத உண்மை. இதுக்கு தான் சொன்னாங்க நம்முடைய முன்னோர்கள், குருவை நண்டு சம்பா நரிவோட வாழை வண்டிவோட தென்னை தேர்வோட இந்த மாதிரிலாம் அப்படி இருந்தால் தான், அந்த இடைவெளி இருந்தால் தான் நல்ல ஆரோக்கியமான நிலையில் பயிர்கள் செழிப்பாக வளரும், மரங்கள் செழிப்பாக வளரும், அதே போல் விளைச்சல் வந்து மிக உயர்ந்த விளைச்சலை கொண்டு வரும் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்களுடைய அறிவுரை. இப்போவும் மிக நெருக்கமாக நெல்லை நட்டோம்னா அது விளையாது. அந்த போதிய அளவு பயிர் இடைவெளி இருக்கிறது தான் நல்ல விளைச்சலை கொண்டு வரும். அதுபோலவே மரங்கள் கூட மிக நெருக்கி மரங்கள் நட்டாலும், காய்கறி பயிரையோ கிழங்கு பயிரையோ எதையோ மிக நெருக்கி நட்டாலும் அது விளைச்சலை கொண்டு வராது. அதுவும் இப்போது வேளாண்மை துறையில் ஒட்டு ரகங்களாக இருந்தாலும் கூட போதிய அளவு இடைவெளி வச்சு நம்ம பயிரிட கற்றுக்கிட்டோம்னா அது நல்லது. ரெண்டாவது, கலப்பு பண்ணையாக இருக்கிறது வந்து எல்லா வகையிலும் விவசாயிகளுக்கு பாதுகாப்பும் கூட. ஒரு பயிர் இல்லைன்னா கூட இன்னொரு பயிர் வந்து நம்மளை காப்பாற்றும். இது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த மாங்கன்றுகளை பொறுத்தளவில் பல ரகங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் சொன்னீங்களே இமாம் பசத், அல்பான்சா, இந்த மாதிரி வெவ்வேறு ரகங்கள் வரும்போது, ருமானி, இந்த மாதிரி வெவ்வேறு ரகங்கள் வரும்போது அந்த ஒவ்வொரு ரகத்தையும் சூரிய ஒளி படும்படியாக, அதாவது கிழக்கிலிருந்து மேற்காக பத்தி முறையில் நடவு செய்கிறது பாதுகாப்பு. ஏன்னா காய்களை சுலபமாக ஒரே இனத்தை சேர்ந்த காய்களை பறிக்க முடியும். ஒரே இனத்தை சேர்ந்த மரங்களுக்கு சூரியனுடைய வெளிச்சம் வந்து முழுசாக கிடைக்கும். சரியா? தெற்கு வடக்காக மரங்களை நடாமல் கிழக்கு மேற்காக பத்தி பத்தியாக ஒரே ரக கன்றுகளை நட பழகிடணும். அது மாதிரி பழகிறது அந்த குறிப்பிட்ட ரகம் காலையிலிருந்து மாலை வரை ஒரே அளவிலான சீரான சூரிய வெப்பத்தை வந்து எல்லா மரங்களும் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு. தெற்கு வடக்காக நட்டோம்னா மரங்கள் வந்து சில மரங்கள் இதிலேயே வந்து வெவ்வேறு விதமான வளர்ச்சி தன்மையுடைய மரங்களாக இருக்கும். அதனால தான் அதனுடைய காய்களினுடைய தன்மையும் அந்த சுவையும் மாறுபடுது ஒரே இனமாக இருந்தாலும் கூட. அதனால் தெற்கு வடக்காக நட்டோம்னா ஒன்றோட நிழல் இன்னொன்று மேலே போடும், வேறொரு இனத்தினுடைய மரத்தில் மேலே போடும். அதனால் வந்து அந்த இது வந்து சரியான முறையில் விளைச்சல் வந்து கிடைக்காமல் போகவும் வாய்ப்பு இருக்கும், கொஞ்சம் குறையிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். இந்தமாரி ஒரே பற்றியாக நம்ம கிழக்கிலேருந்து மேற்காக நடுறது வந்து நல்லதும் கூட. சரியா? இதை புரிஞ்சிட்டு நடணும். கலப்பு பயிராக வைக்கிறது நல்லது தான். தென்னை, கொய்யா, இந்த மாதிரி மாதுளை, இந்த மாதிரி வைக்கிறதும் நல்லது தான். அதுக்கு இப்போ போதுமான எந்த பயிராக இருந்தாலும் எல்லா பயிர்களுக்கும் போதுமான இடைவெளி வச்சு, இடையில நம்ம ஊடுருவி போகிறதுக்கோ அந்த காற்று இடைவெளி, வெப்பம் மற்றும் பூமி நிலத்தினுடைய இடைவெளி இதெல்லாம் கலந்து வைக்கிறது மிகவும் பாதுகாப்பானது. அதை அனுசரித்து செய்யுங்க. அப்புறம் தமிழர் வேளாண்மை முறைங்கிறது இயற்கையாகவே ஆண்டு முழுவதும் அந்த மரங்களை செழிப்பாக காய்ப்பு கொண்டு வருது. ஆண்டுக்கு 2 மாதங்கள் மட்டுமே பெய்கின்ற அந்த பருவமழையை மண்ணில் நிறுத்தி மண்ணில் போதுமான அளவு ஈரத்தை உற்பத்தி பண்ணுறதும், அதை கொண்டு அந்த தோட்டத்தில் உள்ள பயிர்கள் வந்து தங்களை தாங்களே ஆண்டு முழுவதும் பராமரிச்சுக்கிற மாதிரியான அந்த இயற்கை சூழலை கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். நம்ம எல்லோரும் ஒருங்கிணைந்து செய்யும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரிய வரும். நம்ம நிறைய மாதிரி பண்ணைகளையும் ஏற்படுத்திக்கிட்டு வர்றோம். அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதிய அளவு புரிதல் வரும். நன்றி, வணக்கம்.